வாங்க மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா? நீ கொண்டு வந்ததென்ன, நீ கொண்டு போவதென்ன, உண்மை என்ன உனக்கு புரியுமா? வாழ்க்கை இங்கே யாருக்கோ சொந்தமில்லையே, வந்தவனு வருபவனோ நிலைப்பதில்லையே. இருப்பதில்ல பாரு, ஆடாத ஆட்டமெல்லாம் ஓட்டவங்க மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா? நீ கொண்டு வந்ததென்ன, நீ கொண்டு போவதென்ன, உண்மை என்ன உனக்கு புரியுமா? மண்ணு போன கதை உனக்கு தெரியுமா?